தலைப்பு ஏமாற்றம் வேறு. ஏமாற்றம் கண்டோர் உண்டோ எதிர்பாராமல், வழி கொடுத்து நகைக்கது ஏமாற்றம், ஏமாந்தும் நகைத்தான் வழி மறைக்க, எதிரெதிரே ஏமாற்ற காத்திருக்கு ஏமாற்றங்கள், ஏமாளி ஆனான் ஏமாற்ற எண்ணி.